மைவெளிச்சம் வழங்கும் நம்மை சுற்றி. சிலாங்கூர் மாநில இந்திய சமூக நலன் மரண சகாய இயக்கத்தின் ஏற்பாட்டில் கல்லறை விழா. சிலாங்கூர் மாநில இந்திய சமூக நலன் மரண சகாய இயக்கத்தின் ஏற்பாட்டில் 4ஆம் ஆண்டு கல்லறை விழா 14/10/2018 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு கில்லான் சிம்பாங் லீமா இடுகாட்டில் நடைபெறும். இதனை முன்னிட்டு எதிர்வரும் 7/10/2018 காலை 8 மணிக்கு சிம்பாங் லீமா இடுகாட்டில் கல்லறை துப்புரவு பணி நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்து இயன்ற ஒத்துழைப்பை நல்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். மேல் விவரங்களுக்கு இயக்கத்தின் தலைவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்களை 0126700762 எனும் எண்ணில் அழைக்கலாம். நம்மை விட்டு மறைந்த ஆத்மாக்களின் உடல்கள் அடங்கியுள்ள கல்லறையை தூய்மையாக வைத்திருப்பது அவர்களுக்கு நாம் செய்யும் ஒரு மரியாதையாகும். இதுபோன்ற சேவைகளை நாளெங்கும் நடைபெற வேண்டும் என டாக்டர் தட்சிணாமூர்த்தி கேட்டுக்கொண்டார். நாற்காலிக்கு போட்டி போடுவது ஜனநாயகம், நாற்காலியை தூக்கி சண்டை போடுவது அராஜகம். இந்த சூழ்நிலைக்கு பின்னணி யார், என்ன நோக்கம்? சமூக நீதி, அரசியல் நீதி, மாற்றம், உருமாற்றம் என்று பேசி வரும் மக்கள் நீதி கட்சியின் அரசியல் கலாச்சாரத்தைக் கண்டு நாட்டு மக்கள் விழிப்பிதுங்கி வாய்கடம் நிற்கின்றனர். 1998ஆம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த டாக்டர் மகாதேரின் நிர்வாகத்தில் நடந்த பல்வேறு ஊழல்கள், மனித உரிமை அத்துமீறல்கள், ஜனநாயக படுகொலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ரிபோமாசி கட்டமைப்பு பிறகு மக்கள் நீதி கட்சியாக உருமாறியது. அப்போது இருந்த அரசியல் நிலைத்தன்மையும் பதற்றமும் குழப்பமும் குளறுபடிகளும் இன்றைய தலைமுறையினருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அன்றைய இரட்டை கதாநாயகர் தான் இன்றைய பிரதமர் துன் டாக்டர் மகாதேரும். அன்றைய துணை பிரதமராக இருந்த இன்றைய PKR தலைவர் டத்தூஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும். இவர்களின் போராட்டம் ஒரு பதவி போராட்டமாகவே வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இவர்கள் இருவரும் சேர்ந்து நாட்டை காப்பாற்றும் யுக்தியில் இறங்கியுள்ளது அரசியலில் இதுவும் நடக்கும் எதுவும் நடக்கும் என்ற நிலையற்ற தன்மையை மக்களுக்கு உணர்த்தியுள்ளது. முழுமையான அரசு மன்னிப்பு பெற்ற தத்துஸ்ரீ அன்வார் மீண்டும் அரசியலில் தீவிரம் காட்டுவது இன்னொரு புகச்சலை கிளப்பிவிட்டுள்ளது. ஆனால் இதுதான் இவரின் தலைமைத்துவ ஆளுமைக்கு விடுக்கப்பட்டுள்ள அக்னி பரீட்சை. காரணம் எல்லாம் இவர் கணக்குப்படி நடந்தால் எந்நேரத்திலும் பிரதமர் பொறுப்பேற்கும் நிலை ஏற்படும். கடந்த காலங்களில் எதிர்கட்சியாகவும் மக்கள் குரலாகவும் இருந்த PKR தற்போது ஆளும் கட்சியில் ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருப்பதோடு நாட்டின் எதிர்கால கட்டமைப்பிற்கும் வடிவமைப்பிற்கும் தூணாக விளங்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறது. இதற்கு இவர்களின் அரசியல் கலாச்சாரம் வழிவிடுமா, அல்லது இதுவே இவர்களின் பலவீனமா? ஆனால் இவை அனைத்தையும் சர்வாதிகாரத்தினாலும் குடும்ப அரசியலினாலும் உருவாக்க முடியாது. ஜனநாயக மரபு என்றும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலும் கட்டமைக்கப்பட வேண்டியவை. அதற்கு தேர்தல் மிக முக்கிய கருவியாக அமைய வேண்டும். ஆனால் PKRல் தேர்தல் நடந்தால் என்ன நடக்கிறது? குழப்பங்களும் குளறுபடிகளும் பொய்யும் ஏமாற்று வேலையும் நடந்துள்ளதாக PKR உறுப்பினர்களே புகார் கூறுகின்றனர். இதைத் தொடர்ந்து பல தொகுதிகளிலும் பல மாநிலங்களிலும் தேர்தலை ஒத்திவைத்துள்ளனராம். தேர்தல் நடத்தப்பட்டாலும் மறுதேர்தல் நடத்தவும் வாய்ப்புள்ளதாம். நிலைமை கட்டுக்கடங்காமல் போனால் PKR கட்சியையே முடக்கவும் வாய்ப்புள்ளதாம். அது மட்டுமா, சண்டை, சச்சரவு, கைகலப்பு, அடிவுதை, போலீசும் கழக தடுப்பு பணிப்படையும் இறங்கும் அளவுக்கு அரசியல் நாகரிகமும் அதன் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாகி உள்ளது என்று அரசியல் ஆய்வாளரும் அரசியல் மற்றும் நிர்வாகத்துறை விரிவுரையாளருமான RK ரமணிகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய பிரதிநிதிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை சமுதாயத்திற்கு தெரிவிக்கப்படுமா? நாங்கள் மலேசியர்கள் என்று சொல்வதையே விரும்புகிறோம் என்று சொல்வதும், அதீத நாற்று பற்றி இருப்பது போல் பாசாங்கு செய்வதும் தேர்தல் கணத்தில் வேண்டுமானால் அரசியசித்து விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் கால ஓட்டத்தில் நீலசாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலந்து போச்சு என்று சொல்வது போல் சமுதாயத்தின் அவலங்களுக்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் கண்டது காட்சி கொண்டது கோலம் என்று பதுங்கி பதுங்கி வாழ வேண்டிய நிலையில் இந்திய பிரதிநிதிகள் இருப்பது நம்பிக்கையில்லாத கூட்டணி கொடுத்த வெகுமதியாக கூட கருதலாம். இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டுத் திட்டங்கள் என்னவாயிற்று? இந்தியர்களுக்காக வரையறுக்கப்பட்ட மேம்பாட்டு பெருந்திட்டம் செயல்படுமா? தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டுத் திட்டங்கள் தொடரப்படுமா? புதியதாக உரிமங்கள் கொடுக்கப்படுமா? சமூக மேம்பாட்டு செயல் நடவடிக்கை பிரிவு செயல்படுமா? அரசு துறை வேலைவாய்ப்புகள், உயர்கல்விக் கூடங்களில் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்படுமா? அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கப்படுமா? தொழில் முனைவர் மேம்பாட்டு திட்டங்கள் வகுக்கப்படுமா? இந்திய சமுதாயத்தின் சமூக சீர்கேடுகள் குறைக்கப்படுமா? குடும்பம் மற்றும் தனிநபர் பிரச்சனைகள் கேட்கப்படுமா? பாலிடெக்னிக் மற்றும் மெட்ரிகுலேஷன் இடங்கள் உயர்த்தப்படுமா? இவர்கள் முன்பு சொல்லி வந்த 300,000 நாடற்றவர்கள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுமா? இல்லை, வெவ்வேறு திசைகளில் நின்று அந்நியர்களின் அடக்குமுறையில் அரசியல் நடத்தும் இவர்களின் செயல்பாடுகள் தான் உருப்படுமா? இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகள் இத்துடன் நின்றுவிடவில்லை. அது ஆழமானது மட்டுமல்ல, அழுத்தமானதும் கூட. 3 மாதத்தில் மக்கள் கொந்தளித்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டனர். தேர்தல் கொள்கை அறிக்கையை காட்டி மக்களை ஏமாற்றிவிட்டனர். அது ஒரு கொள்கையில்லாத அறிக்கை என்று மக்கள் உணர்ந்து, நாங்கள் மலேசியர்களாகவே செயல்படுவோம் என்று கூறியவர்கள் மலேசியர்களாகவே செயல்பட்டும் பின் இந்தியர்கள் பிரதிநிதிக்க தனி கட்சி எதற்கு? தனி கட்சி தோற்றுவித்து இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்க போகிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கு என்ன வேலை? இந்திய சமுதாயத்தை பிரதிநிதித்து போராட முடியவில்லை என்றால் சமுதாயத்தை பற்றி பேச இவர்கள் தகுதி உள்ளவர்களா என்று மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்று சமூகவியல் அரசியல் ஆய்வாளர் ஆர் கே ரமணிகிருஷ்ணன் கூறியுள்ளார். 100 நாட்களிலேயே தோல்வியை சந்தித்த பொய் நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம் இனியும் மக்களை ஏமாற்ற அனுமதிக்கக் கூடாது. அமைச்சர்களின் பொறுப்புகள் புரியவில்லையாம், குழந்தை பருவத்தில் அரசாங்கமாம், வெற்றியடைந்து விட்டோம் என்ற மமதையில் அமைச்சர்களாம், புதிய அரசாங்கத்திட்டம் இருந்து மக்கள் மிதமிஞ்சி எதிர்பார்க்கிறார்களாம். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும். 14வது பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் நாட்டு மக்களுக்கு பல்வேறு அனுகூலங்களை கொண்டு வருவோம் என்று பொய் பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்த 100 நாட்களிலேயே நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்த பொய் நம்பிக்கை கூட்டணி நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பதோடு ஆட்சி மாற்றத்துக்கு உடனே வழி செய்ய வேண்டும். நாடு மற்றும் மக்களின் நிதி சுமையை அரசியல் ஆயுதமாக்கி தேசிய முன்னணி அரசாங்கம் அமல்படுத்திய 6% GST வரி பிரச்சனையை பூதாகாரமாக்கி மீண்டும் பிரதமரான துன் மகாதீர் ஒரு மக்கா வில்லன் என்பதில் மாற்றுக் கருத்து இருக்க முடியாது. அதேவேளையில் தேர்தல் கொள்கை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றாதன் நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம் ஒரு மண்குதிரை அரசாங்கம் என்பது ஊர்ஜிதப்படுத்தியுள்ளது. 100 நாட்களில் பொருட்களின் விலை குறைந்ததா? பெட்ரோல் மற்றும் டீசல் விலை சரிந்ததா? BTPTN கல்வி கடனுதவி விலக்கப்பட்டதா? மக்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டதா? BRIM தொடரப்பட்டதா? முன்னாள் அரசாங்கத்தின் மேம்பாட்டு பணிகளின் குறைபாடுகள் என்றால் என்ன குறைபாடுகள் என்று மக்களுக்கு சரியாக விளக்கப்பட்டதா? டோல் அகற்றப்பட்டதா? செப்டம்பரிலிருந்து மக்கள் செலுத்த வேண்டிய குழப்பம் நிறைந்த 16% SST வரி பொருட்களின் விலையை குறைக்குமா? மக்களின் வாங்கும் சக்தி தான் உயர்த்துமா? முன்னாள் அரசாங்கம் மிகப்பெரிய கடன் சுமைகளை ஏற்படுத்தி விட்டது என்றால் மிகப்பெரிய செலவில் புதிய மேம்பாட்டு திட்டங்கள் எதற்கு? சீனாவிடம் நாட்டை விற்க பார்க்கின்றனர் என்ற விஷமதத்தான கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு வெட்கமில்லாமல் மீண்டும் பல உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டது சீனாவையே வாங்குவதற்கா என்று மக்கள் சிந்தித்து தொடங்கிவிட்டனர். இந்திய சமுதாயத்தை பொறுத்தமட்டில் அமிர்தம் திரண்டு வரும் நேரத்தில் ஆதிசேஷன் விஷத்தை கக்கிய கதைதான் முன்னாள் அரசாங்கமும் மாயிக்காவும் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் நடவடிக்கைகளும் பாழாய்போனது மிச்சம். இந்திய சமுதாயத்திற்கான பெருந்திட்டம் என்னவானது? செடிக் வழி கிடைத்த உதவிகள் என்னவானது? SITF வழி மேற்கொண்ட அடையாள ஆவண நடவடிக்கை என்னவானது? தமிழ் பள்ளிகளுக்கான சீரமைப்பு திட்டங்கள் என்னவானது? தேசிய கல்வி ஆலோசனை மன்றத்தில் இந்தியருக்கு இடம் அளிக்காதது ஏன்? முன்பு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்ட 300,000 நாடற்றவர்களின் நிலை என்ன? எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள்? எங்கள் கணிப்பு உண்மைதானா என்று அமைச்சர் வேதமிருத்ரி சொல்வது உண்மையா? சமூக நல உதவிகளுக்கும் மருத்துவ உதவிகளுக்கும் காத்திருக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்களின் நிலைதான் என்ன? எனவே முன்னாள் அரசாங்கத்தை தொடர்ந்து குறை கூறி தனது இயலாமையை மறைப்பதோடு பழி தீர்க்கும் படலத்தை அரங்கேற்றி வரும் பொய் நம்பிக்கை கூட்டணி அரசாங்கத்தை நாட்டு மக்கள் தொடர்ந்து நிராகரிக்க வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளர் ஆர் கே ரமணிகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வெள்ளை காலனியில் இருந்து கருப்பு காலனிக்கு மாறுவதுதான் கல்வி அமைச்சரின் சீர்திருத்தமா? நிறத்தை மாற்றினால் மட்டும் போதாது, தரத்தையும் மாற்ற வேண்டும். நாட்டின் 14வது பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த 100 நாட்களுக்குள் நாட்டில் பல்வேறு மாற்றங்களையும் அரசு நிறுவனங்களில் பல்வேறு நிலைகளில் சீர்திருத்தங்களையும் மேம்பாடுகளையும் கொண்டுவரப் போவதாக தேர்தல் கொள்கை அறிக்கையில் வாக்குறுதிகளை வழங்கி அது தற்போது தோல்வியடைந்த நிலையில் நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம் தட்டு தடுமாறி நிற்கும் வேளையில் கல்வி அமைச்சர் டாக்டர் மஸ்லி மாலிக் அதிரடியாக பள்ளி மாணவர்களின் காலனி நேர மாற்றத்தை பற்றி அறிவிப்பு செய்திருப்பது ஏற்புடைய செயல்தானா என்று மக்கள் சிந்தித்து கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். மலேசிய கல்விக் கொள்கைகளிலும் அமலாக்கங்களிலும் அதன் அடைவு நிலைகளிலும் எவ்வளவோ குறைபாடுகளும் கோளாறுகளும் இருக்கும் வேளையில் கருப்பு காலனிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன்? மலேசிய கல்விக் கொள்கை இதுநாள் வரை ஒரு அரசியல் தேவைகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்படுகிறதே தவிர மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு நாட்டின் தேவைகளின் அடிப்படையிலும் உலக மாறுதல்களுக்கு ஏற்பவும் அமையவில்லை என்று வெளிப்படையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. தமிழ் பள்ளிகளை பொறுத்தமட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் புதிய கட்டிடங்கள், புதிய பள்ளிகள், நவீன வசதிகள் என்று மேம்பாடுகள் கண்டிருந்தாலும் கூட இன்னும் தீர்க்கப்படாத மாணவர்கள் பற்றாக்குறை, கல்வித்தரம், ஆசிரியர்கள் நியமனம், இடமாற்றம், இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மாணவர்களின் எதிர்காலம், மறு நிர்மாணிப்புகளில் உள்ள பலவீனங்கள் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அமைச்சு அதனை களைய திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசியல் சமூகவியல் ஆய்வாளரும் மலேசிய முத்தமிழ் சங்கத்தில் தேசிய தலைவருமான ஆர் கே ரமணிகிருஷ்ணன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளாா்.